வந்தேனே. தேரில் வந்த தெய்வமே, தேவ பந்தமே, கண்ணில்லாமல் வாழ்ந்தே. கண்ணை தந்தும் உன்னை நான் அன்னை போல காப்பேன். வாழ்க்கை என்னும் பள்ளியில் என்னை சேர்த்தவா, வாழ்க்கை என்னும் பள்ளியில் என்னை சேர்த்தவா. சாய்ந்து படிக்க வேண்டும் ஜீவனே, உன்னில் கண்டேனே, என்னை தந்தேனே. தேரில் வந்த தெய்வமே, தேவ பந்தமே, கலசமிங்கு கவசமாகும், காமநம்பு முறிந்து போகும், மலர்ந்த தேகம் சிவந்து போகும். எங்கே என் ஜீவனே, உன்னில் கண்டேனே, என்னை தந்தேனே. எங்கே என் ஜீவனே, உன்னில் கண்டேனே, என்னை தந்தேனே.